நீ பாடடி பொன்னே, தேவர் காலடி மண்ணே, தெக்கு தெச ஆண்ட மன்னரினந்தா, முக்குலத்தை சேர்ந்த தேவர் மகந்தா, போட்டி பாடடி பொன்னே, தேவர் காலடி மண்ணே. நம்முயிர்க்கு மேலே மானம் அறியாதே, மானம் இழந்தாலே வாழத் தெரியாதே. பெருசெல்லாம் சொன்னாங்க, சொன்னபடி நின்னாங்க, குணத்தால் மனத்தால் கலைமானாங்க. போற்றி பாடடி பொன்னே, குலமும் வாழ்த்து சொல்லோ எங்களுக்கு எக்காலம். அழகான சரிசோடி ஆன மேல அம்பாரி கணக்கா